மாயாய் திருமும்பி அடியந்தே அனுதாபகானம் அவிடுத்தே அனுகிரகம் அது மாத்திரம் மனஸ்வரம் இடையந்தே வழி தேடி பாடும் இடரும் ஹிருதயாத்ரகானம் அவிடுத்தேழ்தாரது மாத்திரம் ஆசிரய பலியாய் திருமும்பில் நல்கா அடியந்தே அனுதாபகானம் விஸ்வதேஜோ சிற்பியாய் துக்கமெல்லாம் ஏற்றுவாங்கும் நிர்தலந்தே மித்ரமாய் ஈ பிரார்த்தனை கேட்குமோ ஈ அர்த்தனை காணுமோ அபயமேசுவி நந்தினம் பலியாய் திருமும்பில் அடியந்தே அனுதாபகானம் அவிடுத்தே அனுக்ரகம் அது மாத்திரம் மனஸ்வரம் இடையந்தே வழி தேடி பாடும் இடரும் ஹிருதயாத்ரகானம் பதி தந்தே பாட்டிலும் பரிசுத்த பாவமாய் நிறையுந்த புண்ணியமே பரமதயாநிதே தியாகமாய் சேகமாய் ஏகரக்ஷா மார்க்கமாய் பாவபூமி வீணு கேளும் துக்கிதந்தே நாதனாய் ஈயாஜன கேட்குமோ ஈவேதன காணுமோ சரணமேசுவிலந்தினம் பலியாய் திருமும்பில் நல்கா அடியந்தே அனுதாபகானம் அவிடு அது மாத்திரம் மனஸ்வரம் இடையந்தே வழி தேடி பாடும் இடரும் ஹிருதயார்த்ரகானம் அவிடுத்தே அழ்த்தார அது மாத்திரம் ஆஸ்ரயம் பலியாய் திருமும்பில் நல்கா அடியந்தே அனுதாபகானம்